மானிட சேவை துரோகமா கலைவாணி நீயே சொல் மானிட சேவை துரோகமா கலைவாணி நீயே சொல் மானிட சேவை துரோகமா கலைவாணி நீயே சொல் மானிட சேவை துரோகமா கலைவாணி நீயே சொல் மானிட சேவை துரோகமா தவிக்கும் பராரியை பார்ப்பதும் பாவமா வீதியில் நின்று தவிக்கும் பராரியை பார்ப்பதும் பாவமா வீதியில் நின்று தவிக்கும் பராரியை பார்ப்பதும் பாவமா வீதியில் நின்று தவிக்கும் பராரியை கலைவாணி நீயே சொல் மானிட சேவை துரோகமா தந்தி சிந்தும் இசை மனமுருகும் வீதி வீணைகளின் தந்தி சிந்தும் இசை மனமுருகும் நாத வீணையிலும் கேட்டு கேட்டு நான் அழுதே மேகம் தீயாகி நிலாவும் எரிய மனமும் எரியும் இதோ எந்த உயிர் சருகாகி வெந்து தணல் மேவும் மேகம் தீயாகி நிலாவும் எரியும் மனமும் எரியும் இதோ எந்த உயிர் சருகாகி வெந்து தணல் மேவும் மமகம தகதரிதம் ததபாம தகதி ீஜம் சரிதசானி பரிதரீ கமதனக்கு பமகமரித சாரி பாமரித ஜனுதீம் தத்து கிட்டத்து தட்ட தின தத்தீம் தத்து கிட்டத்து தத்தீம் கிணத்து தாம் தாம் தட்ட தீமி பதபசானி பதகரீ கமரிதனி தகித ஜம் தாம் தரிகிறதும் தரிகிறதும் தரிகிறதும் ீகமதிமி பபதி கதித பபதி கதிக்கும் கமதி தரித தசதி சதக தரி பதிசதி தத்திங்கிடத்து சத்தானி பமதத்திங்கிடத்து தத்திமி தக்கித தக்கித தக்கித தீமி தக்கித தக்கித தக்கித தரிக்கிறதும் தரிகிறதும் தகத்து தரிகிறதும் தாங்கு தத்தீம் தரிகிறதும் தத்தீம் தரிகிறதும் தத்தீம் தரிகிறதும் மானிட சேவை துரோகமா கலைவாணி நீயே சொல் மானிட சேவை துரோகமா ஆ